கிட்ட தீராத ஆயுள் கேட்பேன். நீ பார்க்கும் பார்வை போல பூவெல்லாம் பூக்க கேட்பேன். நீ நடக்கும் நிலத்தினிலும் நிம்மதி வளர்த்திடுவேன். நீ அருந்தும் நீரினிலும் தாய்மையை தந்திடுவேன். போல தினமும் புதிதாய் நான் பிறப்பேன்.